அச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம். பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம். பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம். சங்க சக்ரதர சின்மய ரூபம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம். சங்க சக்ரதர சின்மய ரூபம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம். சங்க சக்ரதர சின்மய ரூபம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுர. அம்புஜோத்பவ வினோதம் அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம். அம்புஜோத்பவ வினோதம் அகணித அகணித குணநாமம். தும்புரு நாரத கானவிலோலம். தும்புரு நாரத கானவிலோலம். தும்புரு நாரத கானவிலோலம். தும்புரு நாரத கானவிலோலம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம். சங்க சக்ரதர சின்மய ரூபம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். வைகுண்டபுரவாசம் மகரகுண்டலதாம மதன கோபாலம். பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம். பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம். பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். పంకజనేత్రం పరమ పవిత్రం శంఖ చక్రధర చిన్మయ రూపం వెల్గటాచల నిలయం.